శివాన్ వెంకటనాథార్య కవితార్కిక కేసరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదాహృది యస్యవాగ్వృత్తి పర్యంత ఇతి రాజ సరస్వతి తస్మై వేదాంత గురవే భూయో భూయో నమో నమః. విశుద్ధ విజ్ఞాన ఘన స్వరూపం విజ్ఞాన విశ్రాణన బద్ధ దేక్షం దయానిధిం దేహ ప్రతాం శరణ్యం దేవం హయగ్రీవమహం ప్రపద్యే. ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். ஒவ்வொரு பெண்மணிகளும் இந்த காலத்து ரீதியா எப்படி நடந்துக்கணும், அந்த காலத்துல எப்படி நடந்துட்டா என்பதெல்லாம் தெரியப்படுத்துற மாதிரி சுவாமி தேசிகன் சாதிக்கிற ஒரு விஷயம், அற்புதமான ஸ்லோகம். சத்யா க்லேசம் க்வசன சமயே தாதிருஷம் சிந்தயித்வா ஸ்மிருத்வா தேவீ மடல தனயாம் விப்ரயுக்தாம் சிவேன ரக்ஷாத்மானம் கதமபி சுபே ஜீவிதாலம்பனம் மே பத்யுச்சந்தாத்வ்யதனமபி லாகனீயம் வதூனாம். இதுக்கு முன்ன ரெண்டு ஸ்லோகங்களால சொன்ன லக்ஷ்மணன் அந்த லங்கையில வந்து தன்னுடைய ஜியா கோஷத்தினால வில்லனுடைய அந்த நாணேத்தி அந்த கோஷத்தினால உன்னுடைய காதுல தேர்ப்பாயும்படியாக பண்ண போற என்பதாக சொல்லி, அப்ப உடனே லக்ஷ்மணன் தான் வருவேரா நேர்வராக அங்கேயே இருந்துருவேரா என்ன, ரிஷி முகத்திலேயே உட்காந்துருவேரா என்ன, அவர் அனுப்பினாக்கா போறோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாருன்னு சந்தேகப்படாதமா, நானே வரப்போறேன் அப்படின்னு சொல்லி சொன்ன. அப்ப நானே வரப்போறேன்னு சொல்லி சொல்லிச்சு, இனி இப்பவே நீ யோஜனை பண்ணி பார்த்துக்கோ, நானே வந்து கத்வா சோர்வீம் ககனபதமே ஸ்வைரிணா புஷ்பகேண சித்தாரம்பௌ சபதி பவதாம் ஆதிராஜ்யாபிஷேகா சம்பிராப்ஸ்யாவஹா சிரவேதஹிதா சஞ்சிதான் தேவி போகான். அங்க வந்து ராவண வதம் பண்ணி புஷ்பக விமானத்துல ஒன்ன ஏத்திண்டு நான் வரப்போறேன்னு சொல்லி சொல்லி சொன்னார். இன்னொரு விஷயத்தையும் நீ நினைச்சு பார்த்துக்கோ, நான் ராவண வதம் பண்ணச்சு நான் ஒத்தனாவே கரதூஷணன் திருசிரஸ் முதலிய 14,000 ராட்சதர்களை வதம் பண்ணிட்டு வரச்சு நீ எப்படி என்னிடத்துல சப்பிரேமமா ஒரு சந்தோஷமா என்ன அணைச்சிண்டு ஒரு என்ன சந்தோஷப்படுத்தினையோ என்னுடைய ரணங்கள்லாம் போக்கடிச்சாயோ, அந்த மாதிரி ஒரு சன்னிவேசம் இப்ப உனக்கும் வரப்போறது, சீகத்திலேயே வரப்போறது, ஆகையால நீ விசாரப்படாதுன்னு தன்னுடைய சந்தேசத்தை உபசம்ஹாரம் பண்ற முடிக்கிறே. ஆகையால இப்ப நான் கட்டாயம் வரப்போறேன்றத தெரிஞ்சுட்டு நாம நினைக்காத சில கஷ்டங்கள்லாம் வருது, இது தெய்வத்தினால வரக்கூடிய சில கஷ்டங்கள். இப்ப உனக்கும் எனக்கும் பிரிவு வரணும்னு யாரனா நினைச்சமா, நீ நினைச்சியா, நான் நினைச்சனா, ரெண்டு பேரும் நினைக்கல. இப்ப நம்ம ரெண்டு பேருக்குள்ள எப்பவுமே பிரிவு வரக்கூடாதுன்னு தானே, நீ அயோத்தியில இரு நான் மாத்திரம் காட்டுக்கு போயிட்டு வரேன், என்ன மாத்திரம் தான் ராஜா காட்டுக்கு போக சொல்லி சொன்னாரே தவிர எனக்குதான் வந்து ராஜாவனுடைய கட்டளையை தவிர உனக்கு ஒண்ணும் இல்லமா, நீ அங்கே இருன்னு சொன்னா கூட நான் உன்னோடு இருக்கிற இடம்தான் எஸ் ஸ்வயா சஹசஸ்வர்கா, உன்னோட எங்க இருக்கணும் அதுதான் எனக்கு அதுதான் சொர்க்கமாக இருக்கு, நீ இல்லாமல் இருக்கக்கூடிய இடம் இருக்க அது நிறையா அது நரக்கம்னு சொல்லி என்னை விட்டு பிரிய மாட்டேன்னு நீயும் சொன்ன, நானும் வந்தோம், இது நாள் வரைக்கும் ரெண்டு பேரும் ஒன்னாவே இருந்திருந்தோம், இப்படி இது நாள் வரைக்கும் நம்ம ஒன்னாவே இருந்துட்டு இருக்கச்சே திடீர்னு ஒரு பிரிவு வந்தது, நானும் எதிர்பார்க்கல நீயும் எதிர்பார்க்கல, ராட்சதால பார்த்து பயந்துண்டு நீயும் போகல, நானும் ராட்சதாலு உன்னை ரட்சிக்க முடியாதுன்னு எல்லாம் நான் நினைக்கல, இப்படி காட்டுல போலீசிங்கும் இருக்கும்னு சொல்லி முதல்ல சொல்லச்சே சொன்னே தவிர, ஆனா ஒன்னு என்னுடைய வந்து ராமோ பாகசு சம்சிதான் பாபு ராமசு சம்சரிதான்னு சொல்லிருக்க அப்படின்னால ராமனுடைய அரவணைப்புல இருக்கும் பொழுது எந்த கஷ்டமும் வராது, எதுவுமே கஷ்டமாகாதுன்னு நீயும் நினைச்ச, நானும் அப்படிதான் ஒண்ணு ரட்சணம் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா தெய்வத்தினால இப்படி ஒரு நிலை ஏற்பட்டது. அப்படி இருக்கச்சே நீ ஒரு வார்த்தை சொல்லி அனுப்பிச்சைய, அது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. சாஜீவிதம் க்ஷிப்ரமகம் தியஜாமின்னு சொல்லி சொல்ற, மாதா தூர்வம் அஜீவிஷேன்னு நீ சொல்லி சொன்ன, நான் சீக்கிரத்திலேயே பிராணனை விட்டுடுவேன்னு நீ சொன்னியாம். இதெல்லாம் ஹனுமார் கேட்டு வந்து என்கிட்ட சொல்லி சொன்ன, எந்த காரணத்தை கொண்டு பிராணனை விடக்கூடாது. ஆகையால லோகத்துல எத்தனையோ பேர் எவ்வளவு கஷ்டப்பட்டவள்லாம் இருந்துருக்கா. அப்படி இருக்கச்சே அவள் எல்லாம் நினைச்சுண்டாவது இந்த கஷ்டத்தை நீ தாங்கிக்கணும்ன்றத இந்த இடத்துல சொல்லி சொல்லது. அதுதான் சுவாரஸ்யமான விஷயம். இங்க இப்படி ஒரு சந்தேகத்தை அனுப்பிச்சு ஹம்சம் மூலமாக தன்னுடைய வார்த்தைகளை சந்தேகத்தை சொல்லி அந்த மைதிலி ஜீவிக்க பண்ற, அவள் பிராண விடாத இருக்கும்படியாக பண்ற. இங்க பிராச்சீனத்துல அநேக பதிவிரதர்களுக்கெல்லாம் ஒரு கணவனுக்காக எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கா பதிவிரதர்கள்லாம். அப்படி கஷ்டத்தை அனுபவிச்சும் கூட பிராணனை யாரும் விடல. அப்படி அந்த ஜீவிதம் ரட்சிக்கணும், ஒரு காலத்துல இதுவே கணவனுக்கு அனுகூலமாக ஆகும் என்கிற ஒரு எண்ணத்தோட ஜீவிதத்தை ரட்சிக்கணும்ன்ற முறையில ரட்சிச்சு இருந்திருக்க. ஏது ஜீவந்தமானந்தம் நரம் வருஷ சதாதபின்னு பிராணனோட இருந்தவனாக்க 100 வருஷம் கஷ்டப்பட்டா கூட 100 வருஷம் கழிச்சானா ஒரு சந்தோஷம் வரும். அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுக்கு இந்த சரீரம் இருக்கணும். சரீரமே இல்லாதுன்னு கொடுத்துனாக்க எங்க இந்த சந்தோஷத்தை அனுபவிக்கிறது. இப்பதான் சொல்லி சொன்னார். இப்ப சில திருஷ்டாந்தங்களை சொல்லி நீயும் அந்த மாதிரி நடந்துக்கணும்ன்றத சொல்லி சொல்ற. சத்யாக்லேசம் கோஜன சமயே தாதிருஷம் சிந்தயித்வா ஸ்மிருத்வா தேவீம் அஜலதனயாம் விப்ரயுக்தாம் சிவேன ரக்ஷாத்மானம் கதமபி சுபே ஜீவிதாலம்பனம் மே பத்யுச்சந்தாதே வியசனமபி ஸ்லாகனீயம் வதூனாம். அழகான ஸ்லோகம். அப்படியே தேசிகன் வந்து அப்படியே அந்த சொற்சுவை பொருட்சுவை எல்லாத்தையும் அப்படியே சொல்லி சொல்றார். அந்த ராமனுடைய எண்ணத்தை அப்படியே பிரதிபலிக்கிறது இந்த ஸ்லோகம். சீதையின் இடத்துல அவ்வளவு பிரீத்தி. சீதை பிராண விட்டாள்னா என்ன பண்றதுன்னு ஒரு பயம். அதே சமயத்துல உடனே போய் அவளை அழைச்சிருந்து வரவும் முடியாத ஒரு நிலை. இப்ப இந்த மாதிரி நிலையில சீதை பிராணனோட இருக்கணும், தான் வர வரைக்கும் அவள் பிராணனோட இருக்கணும், அவளோட சேரணும். இதுக்கெல்லாம் ஒரு பதிவிரத்தைய எப்படியெல்லாம் தேத்தரவு சொல்றாளோ அந்த மாதிரி தேத்தரவு சொல்லி நீ பிராணனை விடாமல் இருக்கணும், பிராணனை எந்த காரணத்திலையும் விடக்கூடாது, நீ ரட்சிக்கணும் ரட்சித்துக் கொள்ளணும் என்பத ராமர் இந்த சந்தேகம் மூலமாக அம்சம் மூலமாக தெரிவிக்கிறேன். லோகத்துல எத்தனையோ பேர் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கா. அதுல சில பேர் சொல்லி கொஞ்சம் சமய கதாச்சித்து சில சமயங்கள்ல என்ன அப்படின்னு கேட்டா, ஒரு சில சிரமங்கள்லாம் வரதான் வந்து ஆரம்பிக்கிட்டேயே சொல்றேன். ரெண்டு பேர் இந்த ஸ்லோகத்துல ரெண்டு பேருடைய கஷ்டத்தை திருஷ்டாந்தமா சொல்லி சொல்றேன். இந்திராணியினுடைய கஷ்டத்தை சொல்லி சொல்றேன். அதே மாதிரி சிவபெருமானுடைய மனைவி ஆகிற தாட்சாயணி அவளுடைய கஷ்டத்தை சொல்லி சொல்றேன். இந்த ரெண்டு பேருடைய கஷ்டத்தை பாரு. அவ ரெண்டு பேரும் ஜீவிச்சு இருந்தா அவளை காட்டிலும் உனக்கு எவ்வளவோ விதத்துல தேவையில்லை. இப்போ ஆகையால சில சமயங்கள்ல நம்மள காட்டிலும் கீழே இருக்கிறவாளை பார்த்து நாம தேத்தரவு கொள்ளணும். சில சமயங்கள்ல நமக்கு இந்த சரி இது வரலையா, இது கிடைக்கலையே, இது கிடைக்கலையேன்னு ஒரு வேதனை இருக்கலாம். பெருமாள் நமக்கு இவ்வளவு தூரம் கொடுத்துருக்காரு, அந்த வரைக்கும் சந்தோஷம் பண்ணவே தவிர நம்மள காட்டிலும் மேல இருக்கிறவாளை பார்த்து அது கிடைக்கல இது கிடைக்கலன்னு வேதனை படுறத காட்டிலும் நம்மள காட்டிலும் கீழே இருக்கிறவா பார்த்து அவள் காட்டிலும் நம்மள நன்னா வச்சுட்டு இருக்கேன்னு சொல்லி ஒரு சந்தோஷப்படலாம். இது ஒரு விஷயம். அது ஏதோ பணம் காசு விஷயத்துல வேணா அந்த மாதிரி இருக்கலாம், பதி பத்னி விஷயத்துல எப்படி இருக்க முடியும் என்று கேட்டேன். அதுலயும் சில பேர் சொல்றேன், பதிவிரதர்களாக இருந்திருக்கிறவா சில பேர் எவ்வளவு கஷ்டப்படுறா, அந்த கஷ்டப்படுறத பார்த்து சொல்லி இங்கேயும் நீயும் அத மாதிரி கொஞ்சம் தேத்தரவு பண்ணிட்டு பிராணதாரணம் பண்ணணும்னு ராமர் சொல்லி சொல்றார். இங்க இந்திராணியினுடைய துக்கம், தாட்சாயணியினுடைய துக்கம், இவ ரெண்டு பேருடைய துக்கத்துல தாட்சாயணியினுடைய துக்கம் ரொம்ப அதிகம். அதுக்காக முதல்ல இந்திராணியினுடைய துக்கத்தை சொல்லி சொல்லிட்டு அப்புறமா தாட்சாயணியினுடைய துக்கத்தை சொல்லி சொல்ற. சத்யா கிளேசம் வச்சன சமயே தாதிருஷம் சிந்தயித்வா. ஒரு சமயத்துல இந்திராணிக்கு நேர்ந்த ஒரு கஷ்டத்தை நினைச்சு பார் என்பதாக சொல்ற. இந்திராணிக்கு என்ன கஷ்டம் வந்தது அப்படின்னு அபிபூதூர்வம் தோந்தமாசிரித்தோகாநாம் நட்டசம்ஜோ விசேதன பிராஜாயத தேவேந்திரபிபூதஸ்வகல்மஷை பிரதிச்சந்தோ வசச்சாசு சேஷ்டபான இவோரக ஏவம் துக்கமனுப்ராத்தம் இந்திரேண சக பாத்யயா அஜ்ஞாதவாதஸ்ய க்ருதஹ சத்ருணாம் பதகாங்க்ஷயா. மகாபாரதத்துல உத்யோக பர்வால சொல்ற ஒரு விஷயம். இந்திரன் விருத்ராசுரனை வதம் பண்ணிட்டான். இந்த விருத்ராசுரனை வதம் பண்ணினதுன்றது இருக்க அவனுக்கு ஒரு பெரிய பிரம்மஹத்தி தோஷம் உண்டு. ருத்ராசுரவதத்தினாலும் பிரம்மஹத்தி தோஷம் வந்திருக்கு. பிரம்மஹத்தி தோஷம் வந்தவுடனே இப்படி பிரம்மஹத்தி பண்ணவன்னும் மூஞ்சல யாருமே மொழிக்க மாட்டான், யார் கண்ணிலையும் புலப்படாமல் போகணும்னு தீர்மானம் பண்ணிட்டான். அந்த பிரம்மஹத்தி தோஷம் வந்துட்டதுனால த்ரைசீரிஷயாபிபூதஸ்யபூர்வம் பிரம்மஹத்யயா, அந்த த்ரிசீரிஷனாக இருக்கக்கூடிய ருத்ராசுரனால வதம் பண்ணினதுனால இப்ப இவளுக்கு என்ன ஆயிடுச்சு, அதாவது மூணு தலையோட இருக்க தொட்டா, அந்த தொட்டாவனுடைய பிள்ளை இந்த விருத்ராசுரன், அந்த விருத்ராசுரனை வதம் பண்ணிட்டான். சொந்தமாசிரிய லோகானாம் நட்ட சம்யோ விசேதனா, அவனுக்கு ஒரு இயல்பான நிலையே இல்லை. அவன் யார் கண்ணிலையும் புலப்படாமல் இருந்திருக்கானும் எங்க பார்த்தாலும் தேவேந்திரனே தெரியல. தேவேந்திரன் எங்கடா, தேவேந்திரன் எங்கடா, தேவேந்திரன் எங்கடான்னு பாக்குறா. தேவேந்திரனை கண்ண தம்பிடவே இல்லையா, எங்க இருக்கான். தன்னுடைய பாபத்தினால அவன் தெரியல. பிரதிச்சன்னோ வசச்சாசும் சேஷ்டமா நைவோரக, ஒரு ஜல்லத்துல ஒரு தாமரை நாளம், அந்த நாளத்துல போய் ஒழிஞ்சண்டு இந்திரன் வாசம் பண்றான். அஜ்ஞாதவாசஸ்ய கிருதஹ சத்ருணாம் வதகாங்க்ஷயான், இங்க இப்ப சத்ருக்களை வதம் பண்ணணும்னு பண்ணிட்டு கடைசியில என்னாச்சு இவனுக்குன்னா, இவன் அந்த அமராவதியில இந்திராணியோட இருக்க முடியாத ஒரு நிலை வந்து, அதுல யார் கண்ணிலையும் புலப்படாமல் எங்கேயும் இருக்கான், எங்க வாதம் பண்றான், இருக்கானா போயிட்டானே தெரியாத ஒரு நிலை. அப்ப அது சதிக்கு இப்படிப்பட்ட ஒரு துர்திசை ஏற்படுது. அந்த துர்திசையிலையும் என்ன மாதிரி துர்திசை பார்ப்போம்னா, நகுஷன் வந்து இந்திர பதவிக்கு வந்துட்டான். நகுஷனுக்கு அவன் பண்ணின யாக யஜ்ஞாதிகள்லாம் பண்ணினதுனால அதனுடைய பலனாக இந்திர பதவி கிடைச்சிருக்க. இந்திர பதவி பண்ண உடனே அமராவதி பட்டணத்துல போய் இந்திரன் உட்காந்து இருக்கிற சிம்ஹாசனத்துல அவன் ஏறி உட்காந்துட்டான். நகுஷன் உட்காண்டதோடு மாத்திரமில்ல, அந்த லோகம் மொத்தம் தனக்கு, அந்த சொர்க்கலோகம் மொத்தம் தனக்கு அடங்கினதாக ஆன மாதிரி இந்திரனுடைய மனைவியா இருக்கிற சசியும் தனக்கு அடங்கினவள்ன்ற ஒரு எண்ணத்தை வச்சிருந்து, அப்போ அவன் என்ன பண்ணான் அப்படின்னா, நகுஷன் என்ன பண்ணான்னா, அந்த இந்திராணியும் தன்வசமாக ஆக்கிக்கணும்னு முயற்சி அடையும். இங்கதான் ஒரு விஷயம். அப்போ ஒரு எல்லாருக்குமே ஒரு செல்வம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கண்மண் தெரியாது. இது இது வந்து 99.9% இந்த பிரகிருதி மண்டலத்துல இருக்கிறவளுக்கு ஒரு தனமதம் இருக்க, அது கொஞ்ச நஞ்சம் இல்ல. பணம் வந்துடுத்தோம்னாக்க தன்னுடைய நிலையே பார்க்கவே மாட்டார். இப்ப நகுஷனுக்கு கேட்கணுமா, இதுக்கு முன்னெல்லாம் எவ்வளவு தபஸ் பண்ணி எவ்வளவு யாக யஜ்ஜம் பண்ணி இந்த இந்திர பதவி அவனுக்கு வந்திருக்கு, இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த இந்திர பதவி வந்ததுன்றத அவன் நினைக்கவே இல்லை. இந்த இந்திர பதவி வந்த உடனே கண்மூடித்தனமாக இருந்துதான் அவனுக்கு ஒரு ஒரு கொழுப்பு அதிகமாகிடுச்சு அந்த மதத்தினால. இந்த மூணு லோகமும் எப்படி இந்திரனுக்கு, இந்திரனுடைய வஸ்து மொத்தம் நகுஷனுக்கு, நகுஷனுக்கு அடங்கினதா ஆயிடுச்சோ, அதே மாதிரி இந்திராணியும் சுவாயத்தீகத்துவம்னா தன்னுக்கு, தன்னுடைய போகத்துக்கு உண்டானவளாக இருக்கணும்னு அவன் நினைச்சான். அப்போ பலாத்காரம் பண்ண ஆரம்பிக்கிறான் இந்திராணி இடத்துல. அப்போ இந்திராணிக்கு எவ்வளவு வேதனை, யோசனை பண்ணிப்பாரு அவ எப்படிப்பட்ட வேதனையோட அவ இருந்தா அப்படின்னா, அவ பதிவிரத செக்காமல் தன்னுடைய கணவன் எடுத்து தன்னுடைய வேதனைய சொல்றதுக்கு ஆள் இல்ல, யாருன்ட்டு போய் சொல்லுவோம், எங்கயோ பார்த்தா இருக்க, அவ இருக்கிற இடமான தெரியும்னாக்க யாரையான ஒரு எத்தையான ஒரு ஜந்துவ தூதுவானா இட்டு சொல்லலாம், அவன் இருக்கானா போயிட்டானான்றதே தெரியல, பர்த்தா இருக்காரா இல்லையான்றதே தெரியல, எங்க அப்படி இருக்காருன்னு இருந்தா வச்சிருந்தா கூட எங்க இருக்காருன்னு தெரியல. ரட்சிக்க வேண்டியவனே தன்னைய வேண்டியே பயிர மேயற மாதிரி இந்திராணியே ஒரு கெட்ட எண்ணத்தோட நகுஷம் பாக்கறான். அப்ப ராஜா காலில் விழ முடியாது. அப்ப யார் இந்த போய் விழுதுன்னு தெரியலையா, பிருகஸ்பதி இடத்துல போய் சரணாகதி பண்றாளாம். ஆத்மானும் பிருகஸ்பதி நான் பாத்துக்கிறேன், ஒன்ன ஒண்ணும் பண்ண முடியாது, நீ இப்படி ஒரு பத்திவிரத்தையா இருக்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அந்த இடத்துல பர்த்தா எங்க போனார்ன்றது தெரியல, தன்னுடைய ராஜ்யத்தை வேற யாரோ பார்த்தேன் ஆக்கிரமிச்சுட்டான், அதே மாதிரி தன்னுடைய ஜனங்கள்ட இருக்க மாதிரி இப்போ என்ன, அதாவது இந்த இந்திரலோகத்துல இருக்கிறவா ஒவ்வொருத்தரும் புது ராஜா வந்த பிற்பாடு இவன் எப்படி நடந்துப்பான்னு தெரியலையே, எப்படி நடந்துப்பான்னு தெரியலையேன்னு ஒவ்வொருத்தரும் வேதனை படுற மாதிரி இருந்துட்டு இருக்கு. இப்ப அமெரிக்கால ட்ரம்ப் வந்த பிற்பாடு அங்க போன இந்தியத்துல குடிமகள்லாம் நமக்கு ஒரு கஷ்டம் இல்லாத இருக்குமா, நமக்கு கஷ்டம் இல்லாத இருக்குமா, என்ன ஆகுமோ தெரியலையே தெரியலையேன்னு அகன்யகனி வேதனை படுற மாதிரி, இந்திராணி உள்பட அங்க இருக்கிறவா மொத்த பேரும் வேதனைப்பட்டு இருக்கான். இப்போ அவளுக்கு ஒரு நிச்சய ஞானமே இல்லை, தன்னுடைய பிரியனாக இருக்கிற இந்திரனோட சேரப்போறோமா, மறுபடியும் சேருவோமா சேர மாட்டோமா தெரியல. அப்படி ஒரு கால் சேர்றதுக்குள்ள எந்த க்ஷணத்துல என்ன அனர்த்தம் வருமோ தெரியல. இப்படி ஒவ்வொரு க்ஷணமும் நடுங்கிண்டு இருந்துருக்கா. அப்படி இந்திராணி இருந்தா உனக்கு அந்த மாதிரி இல்லை, அதை கம்பேர் பண்ணமானா இந்திராணி இருந்த நிலையை கம்பேர் பண்ணுவானா சீதைக்கு அவ்வளவோ தேவையில்லைன்னு அர்த்தம். ஏன்னா நகுஷனுக்கு, நகுஷனுக்கும் ராவணனுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. ராவணன் என்னன்னா பல கன்னிகைகளுடைய சாபத்துக்கு உட்பட்டவனாக இருந்து எந்த ஒரு பெண்ணையும் அவளுடைய அனுமதி இல்லாமல் அவளிடத்துல தவறாக நடந்திருந்தாங்கனாக்க அவனுடைய தலை நூறா விழிச்சு போயிடும்னு சாபம் இருக்கு. அந்த சாபத்தினாலதான் பயந்துட்டுதான் சீதா பிராட்டியின் இடத்துல கெஞ்சரா, சீதா பிராட்டியின் இடத்துல அவளை பயமுறுத்தனா, எப்படியானா என்னுடைய அந்த புறத்துக்கு வான்னு சொல்லி சொல்றானே தவிர அவன் பலாத்காரம் பண்ணிருக்கலாமோ இல்லையா, பலாத்காரம் பண்ண முடியும், பண்ணல. என்ன அவனுக்கு சாபம் இருக்கு. ஆனா சச்சி விஷயத்துல, இந்திராணி விஷயத்துல நகுஷனுக்கு அந்த மாதிரி எல்லாம் ஒன்னும் சாபம் கிடையாது. அப்ப நேரம் இந்திராணின்னா அவனே வரலாமோ இல்லையோ. அப்போ அவனை காட்டல அப்படி இருக்கச்சேயே கூட இந்திராணி தன்னுடைய கணவனுக்காக எவ்வளவோ சிரமத்தை போட்டிருந்தா. ஆகையால பக்தாவுடைய ஹிதத்துக்காக இன்னைக்கோ ஒரு நாள், இன்னைக்கு இல்லட்டா என்னைக்கோ ஒரு நாளைக்கு தன்னுடைய கணவன் தன்னோட சேர்ந்துருவான் என்கிற ஒரு சம்பிரதம், ஒரு எண்ணம் இருக்கு. அந்த எண்ணத்தினாலதான் அவ்வளவு கஷ்டத்தையும் அவ பார்த்திருந்தாலாம், பொறுத்திருந்தாலாம். ஆகையால இது ஒண்ணும் அத பேச்சையா அதை பார்த்து உன்னுடைய விஷயத்துல ரொம்ப குறவுதான், நீயும் கொஞ்சம் பொறுமையா இருக்கணும்னு தாத்பரியம். சச்சியா கிளேசம் வச்சன சமயே தாதிருசம் சிந்தையிட்டுவா. இது ஒரு விஷயம் சொல்லிட்டு சொல்லிட்டு இன்னொரு விஷயத்த சொல்லி சொல்றேன். இதை காட்டுல இன்னும் கொடூரமாக கணவனுக்காக மனைவி பண்ண ஒரு விஷயம், அதாவது பதிவிரத அஸ்திரி பண்ணின விஷயத்த ரெண்டாவது விஷயத்த சொல்லி சொல்ற. ஸ்மிருத்வா தேவீம் அசல தனயாம் விப்ரயுக்தாம் சிவேன. அசல தனயாம் தேவீம் ஸ்மிருத்வான், அச்சலத்தன ஹைமவதி ஹிமவானுடைய பெண்ணு, பெண்ணாக இருந்திருக்கிற தேவி உமாதேவி ஹைமவதினு பேரு. அந்த ஹைமவதியினுடைய ஹிமகிரி தனையான்னு பேர் அவளுக்கு. அவள் பட்ட கஷ்டத்தெல்லாம் கொஞ்சம் யோசனை பண்ணி பாறேன் என்பதாக சொல்லி சொல்ற. கிரிராஜ புத்திரின்னா அவள் எப்படிப்பட்டதுன்னா, அவளும் ஒன்ன மாதிரிதான் லோக விலட்சணமான ஒரு பிறப்பு. மீதி பேர் மாதிரி மாதாவனுடைய கர்ப்பத்துல பிறந்தவள், நீ எப்படி அயோனிதையாக இந்த பூமியில அவதரிச்சையோ அந்த மாதிரிதான் அவளும் அச்சலா தனையா அச்சல தனைய அதாவது வைலட்சணி அவ்வளவுதான். தவிர நீ பூமியினுடைய பெண்ணாக இருந்திருக்க, அவ மலையினுடைய பொண்ணு அவ்வளவுதான் தவிர அயோனித. ஆகையால அவளுக்கும் அவளும் ஒன்ன மாதிரி இருந்திருக்க. அவளுடைய ஒரு நிலைய பாரு அப்படின்னா, இங்க தேவின்ற ஒரு சப்தத்தினால சொல்ற திகதீஸ்வரத்துவ சாம்ராஜ்ய மகாதேவன் தான் கிருதாபிஷேகம்னு அர்த்தம். எல்லா திக்குக்கும் ஈஸ்வரத்துவம், ஈஸ்வரனாக இருக்கிற ஒரு சாம்ராஜ்யத்துல மகாதேவன் சிவனோட கூட அவளும் பட்டாபிஷேகம் பண்ணினவள். ஆகையாலதான் தேவின்ற சப்தம் சொல்றது. தேவி கிருதாபிஷேகாயம்னு அமரம் சொல்றது. எத்தனையோ ராஜாவுக்கு மனைவிகள் இருக்கலாம், அவள்லாம் தேவின்னு சொல்ல மாட்டா. அவள் எல்லாம் வந்து ஏதோ பத்னின்னு வேணா சொல்லிக்கலாமே தவிர தேவின்னு சொல்லணும்னா கௌசல்யதான் தேவி தசரத சக்கரவர்த்திக்கு, கண்ணனுக்கு ருக்மிணி தான் தேவியா இருக்கும். கிருதாபிஷேகம் அந்த இதுல பட்டாபிஷேகத்துல அபிஷேகம் பண்ணினவள் இருக்காள் அது. அதே மாதிரி நீயும் எனக்கு சீதா பிராட்டியும் எனக்கு அப்படின்னு அர்த்தம். அவளுக்கு சிவேன விப்ரயுக்தாம், சிவசப்தம் மங்களத்தை சொல்லி சொல்றது. சுவாபாவிகமாகவே மன மங்களத்தோட இருந்திருக்கிற அப்படின்னு அர்த்தம். மங்களபூயிஷ்டமாக சிவேனன்ற சப்தத்தை என்னத்துக்கு சொல்றது? வேற எத்தனையோ சப்தம் இருக்கும் சிவபெருமான குறிப்பதற்கு, எத்தனையோ விருப்பாட்சா அப்படின்னு எல்லாம் ஒரு பெயர் இருக்கு. அது வேற வேற விதமான கண்ணை உடையவன் அர்த்தம். இப்படி அந்த மாதிரி சப்தத்தெல்லாம் சொல்லாத சிவேனன்னு இந்த இடத்துல சுவாமி சாஸ்திரிக்கிறதுக்கு என்னன்னா, மங்களபூயிஷ்டமாக இருக்கிறவன் அர்த்தம். அதாவது பிரிஞ்சு போறதுக்கு ஒரு வாய்ப்பே இல்லாத கணவனை விட்டு மனைவி பிரியணும், அப்படின்னா இதுக்கு என்ன காரணம், எதனா ஒரு காரணம் இருக்கணுமோ இல்லையோ, என்ன காரணத்தை கொண்டு கணவனை விட்டு பிரியறது? கணவன் படிக்காதவனா இருக்கான், கணவன் பணக்காரனா இல்லாத இருந்துட்டு இருக்கான், கணவன் நல்லவனா இல்லாத இருந்துட்டு இருக்கான், இப்படி ஏதான ஒரு காரணத்தை சொல்லிதானே கணவனை விட்டு பிரியறதுன்றது வரணும். இது எதுவுமே அவனிடத்துல இல்லை. அவன் சர்வமங்கள பூஷ்டனாக இருந்துட்டு இருக்கான், அவன் பேரே சிவன் பேரு. அப்படி இருந்துருக்கிற ஒரு கணவனை விட்டு பிரியறதுக்கு வாய்ப்பே இல்லாத ஒரு நிலையில கணவனை விட்டு பிரியும்படியான ஒரு சன்னிவேசம் தெய்வாத்து ஏற்பட்டது. ஆனா அந்த இடத்துலயும் அந்த பெண்மணிகள் பொறுத்துள்ள அதுதான், ஆகையால் தான் அவள் தேவின்னு சொல்லி சொல்றாள். அங்க எப்படி சொல்லி சொல்லணும், என்ன ஒரு அற்புதமான உத்தம், விப்ரயுக்தம் போற. இங்க ஒரு நடந்த ஒரு விருத்தாந்தத்தை பார்க்கணும். இவளுக்கு இந்த பொம்மன ஸ்திரீக்களுக்கெல்லாம் பிறந்தாத்து மேல எப்பவுமே மோகம் அதிகம். இதனால எத்தனையோ பேர் எவ்வளவோ கஷ்டப்படுறோம். இது உண்மையா உபதேசம் பண்றவா என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா, புகுந்த வீட்டுக்கு போகச்சே பிறந்தாத்து பெருமையை புகுந்த வீட்டுல சொல்லக்கூடாது. புகுந்த வீட்டை எந்த சமயத்திலையும் குறைச்சலாவே நினைக்கவே கூடாது. இப்படி இருந்தாதான் ஒரு பெண்ணால புகுந்த வீட்டுல நிம்மதியா வாழ முடியும். எங்க அப்பா மாதிரி ஒஸ்தி கிடையாது, எங்க அப்பா மாதிரி ஒஸ்தி கிடையாதுன்னு கணவனுடையும் மாமனாருடையும் சொன்னாக்கா வெறுப்புக்குதான் ஆளாகிடுவார். சீதா பிராட்டி எந்த சமயத்திலையும் தசரத சக்கரவர்த்திய குறவாவே சொன்னதில்லை. நுஷா தசரதாகம்னு தான் தன்னை முதல் முதல்ல சொல்லிக்கச்சேயே, நான் தசரதனுடைய மாட்டு பொண்ணுன்னு சொல்லிட்டு அப்புறம்தான் ஜனகருடைய பொண்ணுன்னே சொல்லிக்கிறான். ஒரு புகுந்த வீட்டுல நடந்துகிற பொண்ணு எப்படி நடந்துக்கணும்ன்றத சீதா பிராட்டி காண்பிச்சவோ உனக்கு நன்னா தெரியும். அதே மாதிரிதான் இவளுக்கும் நன்னா தெரியும். பார்வதி தாட்சாயணிக்கும் நன்னா, தட்சனுடைய தக்ஷ பிரஜாபதியினுடைய பொண்ணு தாட்சாயணி, தாட்சாயணியினுடைய கணவன் சிவபெருமான், ஆகையால சிவபெருமானுடைய பெருமை முழுக்க தெரியும். ஆனா இந்த இந்த பொம்னாட்டிகளுக்கு எல்லாம் ஸ்திரீகளுக்கு எல்லாம் அந்த பிறந்தாத்து பாசம்ன்றது இருக்க போவே போகாது. அது எப்பவும் ஒரு மூலையில இருந்துட்டேதான் இருக்கும். அது தப்பா இருக்கான்றத பத்தி அர்த்தம் இல்ல, அது சரியா கூட இருக்கலாம் இல்லைன்னு நான் சொல்லல. ஆனா அதே சமயத்துல கணவனை அவமானப்படுத்திட்டு ஒரு பிறந்தாம் இருந்ததுனாக்க அந்தாத்துக்கு போறதை தவிர்க்கிறது தான் இவளுக்கு நல்லதே தவிர, கணவனை கொண்டாடுற பிறந்தாமா இருந்ததுனாக்க அங்க போகலாம். இவ என்ன பண்ற அப்படின்னா, இவ விஷயத்துல இந்த சிவேன விப்ரயுக்தான், அந்த சுபபதியாக இருந்திருக்கிற சிவபெருமானாலே விப்ரயுக்தான் பிரிவை அடைந்தவளாக இருந்திருக்கிற அவளை கொண்டு நினைச்சு பார்த்துக்கோ என்பதாக சொல்லி சொல்ற. சிவனுடைய மனைவி தாட்சாயணி, அவ அப்பா தட்ச பிரஜாபதி பெரிய யாகம் பண்றேன், அந்த யாகம் பண்ணச்சே எங்க பார்த்தாலும் எல்லாரையும் கூட்டிருக்கேன், ஊர்ல இருக்கிறவ மொத்த பேரையும் அந்த யாகத்துக்கு வா வா வா வான்னு கூட்டிருக்கேன். ஆனா தன் சொந்த மாப்பிள்ள பொண்ணுக்கு கொடுத்த பொண்ணுக்கு கொடுத்த இடத்துல சிவபெருமான கூப்பிடல, அந்த சிவபெருமான கௌரவிக்கவும் விரும்பல, ஆகையில கூப்பிடல, அதனால மாப்பிள்ள போல. அப்பா பெரிய யாகம் பண்றேன், அந்த யாகத்தை நாம போய் பார்க்கணும்னு இவளுக்கு ஆசை. சிவனிடத்துல போய் கேக்குற தாட்சாயணி, நான் போயிட்டு வரணும், வாய நீயும் வாயன்னா, எனக்கு கௌரவிக்கல நான் வரல அப்படின்னா, இல்ல எங்க அப்பா பண்ற பெரிய யாகத்தை நான் பாக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு, ஆகையால நான் போகணும் அப்படின்னு அவசியம் சொல்றா. சரி நீ போனா போயிட்டு வா, நான் ஒன்ன தடுக்கல, நான் வரலன்னு சிவபெருமான் சொல்லிட்ட. அங்கிருந்து போறா பாவம் இப்போ போனா அப்பா தக்ஷ பாத்துட்டே இருக்க, உள்ள வரச்சே வான்னு கூட கூப்பிடல, இவ சொல்ற சில காரியத்துல வரைச்சே வந்து ஆகுதோத்வரம் கச்சேது அனாகூதோத்வரம் கச்சேது ஆகுதே ஸ்மார்த்த கர்மணி ஆகுதோவா அனாகூதோவா நகச்சே பிரேத கர்மணின்னு ஒரு ஸ்லோகம். அனாகூதா அத்வரம் கச்சேது ஒருத்தர் யாகம் பண்ற நல்ல காரியம் பண்ணன்னா அதுக்கு கூப்பிடணும்னா யாருமே எதிர்பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை, நாம பாட்டுக்கு நாம போலாம். பெருமாளுக்கு பெரிய உற்சவம் நடக்கிறது, பிரம்மோத்சவம் நடக்கிறது, வைசாக உற்சவம் நடக்கிறது, திருவேங்கட முடியானு உற்சவம் நடக்கிறதுனாக்கா தேவஸ்தானத்துல நமக்கு லெட்டர் போட்டு அனுப்புவாடான்னு நீவா வந்து பெருமாள் தேவின்னு சொல்லுவாடான்னு நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நாமளே போய் பெருமாள் தேவையெல்லாம் எல்லாம் பண்ணலாம். ஒரு நல்ல காரியம் நடந்ததுன்னா அதை நாம பாட்டுக்கு போய் பாக்குறதுன்றது இருக்கு. அனாபூதா அத்வரம் கச்சேது ஆபூதே ஸ்மார்த்த கர்மணி. ஸ்மார்த்த கர்மா அப்படின்னு சொல்லச்சு இந்த விவாகம் உபநயனம் இந்த மாதிரி கர்மாக்களுக்கு வரைச்சே கூட்டாதான் போகணும், கூப்பிடாதெல்லாம் நாம போகக்கூடாது. அப்புறம் பிரேத கர்மால கூட்டாலும் கூப்பிடாதாலும் நம்ம நிறைய ரூபாய் கொடுக்குறோம் வான்னு கூட்டாலும் போகக்கூடாது. நம்மளால அதாவது அவளுக்கு உண்டான பந்துக்கள் தான் போலாமே தவிர வேடிக்கை பார்க்கறதுக்கு எல்லாம் பிரேத கர்மாவும் பாக்குறதுக்கு யாரும் போகக்கூடாதுன்னு அர்த்தம் இருக்கு. இப்ப இவள் போய் சொல்லி சொல்ற அனாகூதம் துவரங்க சேர்த்துன்னு சொல்லிட்டு அப்பா யாகம் தானே பண்றேன் அவர் கூட்டா தேவையா கூப்பிடுறதா தேவையில்லையா நம்ம போறது ஒண்ணும் தப்பு இல்லையே வா போகலாம்னு அந்த தாட்சாயணி கூப்பிடுறா, சிவபெருமான கூப்பிடுறா. சரி உனக்கு இஷ்டமா இருந்தா நீ போய்க்கோ, எனக்கு மனசு ஒப்பல நான் வரலன்னு சொல்லிட்டு போனேன். அப்படி போனாலும் இப்படி சிவபெருமான கன்வின்ஸ் பண்ணிட்டு யாகத்துக்கு வந்திருக்கா பாவம். அப்படி வந்தா வரச்சே அந்த யாகத்துல இருந்தா கூட பொண்ணு வந்தாக்கா வாமான்னு ஒரு தலையாட்டியானா ஒரு கூப்பிடலாம் இல்லையோ, அது கூட பண்ணலையா, ஒன்னும் பண்ணலையா. வந்த உடனே வான்னு கூப்பிடல, ஒண்ணுமே பண்ணல. பார்த்த மனத்துக்கு ரொம்ப எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு பார்த்தோம். இதெல்லாம் அனுபவிச்சா தான் தெரியும். சில சமயத்துல சில சில பெண்கள்லாம் என்ன பண்ணுவான்னா பிறந்தாத்த விட்டு கொடுக்காத பிறந்தாத்துல இருப்பா. அந்த பிறந்தாத்துல இருக்கச்சே தன்னுடைய கணவன் அங்க இருக்கிறவா எல்லாருமா சேர்ந்து பெய்வா. அந்த விசைச்சு விசாலினாக்கா சரி இப்படி ஒரு முஷிடுக்கு உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம் உன்ன, இது பாரு வந்தே தொலை வரவே இல்லை பாரு, அது இப்படி பண்றது பாரு அப்படி பண்றது பாருன்னு இவ அண்ணன் தம்பி வைவா, அம்மா அப்பா வைவா, எல்லாரும் வைவா. இப்ப அவளுக்கு போய் அந்த பிறந்தாத்துல வாசம் பண்றது அது சந்தோஷமா இருக்குமா, அது எப்படி இருக்கும்ன்றது கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு. அப்படி இந்த பொண்ணு வந்திருக்கேன் வந்திருக்கிற பொண்ணையான வான்னு கூட கூப்பிடாத ஒரு அப்பா இருந்தாக்க அந்த இடத்துல போனா இவளுக்கு என்ன பண்ணுவோம்? ஒண்ணும் கிடையாது. இவளுக்கு மனசுக்கு அவ்வளவு வேதனையா கொடுத்தான், ஒரு பெரிய பரிபவம். அதோட மித்தம் இல்ல, அந்த தன்னுடைய கணவனை எவ்வளவு அவமானப்படுத்தணுமோ அவ்வளவு அவமானப்படுத்திட்டு அந்த கணவனுக்கு ருத்ரனுக்கு கொடுக்க வேண்டிய அவிர்பாகம் உனக்கு கிடையாது போ அப்படின்ட்டான். இது தட்ச பிரஜாபதியினுடைய வார்த்தை உனக்கு கிடையாதுன்னு சொன்னால சொல்லிட்டார். பார்த்த உடனே ஒரு பெரிய ஒரு கஷ்டம் வந்துடுது அவளுக்கு. அவ சொல்ற பாவம் மன்னாம்னி மத்விதுர் நாமாபி நிர்மித்தம். இப்ப என் பேரு அவளுக்கு என்ன பேரு? தாட்சாயணின்னு பேரு. தட்சனுடைய பெண், தட்சனுடைய குமாரத்தின்றதுனாலதான தாட்சாயணின்னு பேரு. என் பேர்ல கூட எங்க அப்பாவுடைய சம்பந்தம் இருக்கக்கூடாதுன்னு அவ்வளவு வெறுப்பு உண்டு. இந்த சரீரத்தை பொறுத்த வரைக்கும் தானே இந்த சரீரோத்பத்திக்கு காரணமாக இருந்திருக்கவர் தட்ச பிரஜாபதி, அதனால தனக்கு தாட்சாயணின்னு பேர் இருக்கும் இல்லையோ, அந்த தாட்சாயணின்ற பேரை எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பஸ்மால விழுந்துட்டு இனிமேல் என் பேர தாட்சாயணின்னு யாரும் கூப்பிட கூட வேண்டான்னு சொல்லிட்டு. அப்ப என்ன இருக்கு, இந்த தட்சனாலே உற்பத்தி பண்ணப்பட்ட இந்த சரீரம் இருந்து என்ன பிரயோஜனம்னு சொல்லி அவ அந்த அக்னியில விழுந்துட்டான். ஆனா அக்னியில விழுந்து சரீரம் தான் போச்சே தவிர ஜீவன் நிச்சயமாக இருந்துருக்கு. மறுபடியும் அந்த தன்னுடைய கணவனோட சேரணும்ன்றதுக்காக ஒரு எண்ணம். அதனால அவ என்ன பண்ணா அந்த வேற ஒரு சரீரத்தை எடுத்துட்டு அந்த சிவபெருமானை தனக்கு கணவனாக வரணும்னு சொல்லி தபஸ் பண்றான். அது வேற ஒரு சரீரம்ன்றது ஹிமவானுடைய, நீ எப்படி பூமியினுடைய பெண்ணாக இருந்தியோ அதே மாதிரி அந்த ஹிமவானுடைய பெண்ணாக பிறந்திருக்கான். ஆகையால இப்ப இந்த இடத்துல அவள் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கான்றத நீ கொஞ்சம் யோசனை பண்ணி பாருன்னு சொல்லி சொல்ற. யாருக்காக? ஸ்மிருத்வா தேவீம் அதலதனயாம் விப்ரயுக்தாம் சிவேன. இந்த கணவனுக்காக, கணவனை பிரிஞ்சி பிரிக்க தபஸ் பண்றா. இது குமாரசம்பவத்துல அஞ்சாவது சர்க்கத்துல பார்வதி தபஸ் பண்றதை பத்தி காளிதாசன் ரொம்ப அற்புதமா சொல்லிருக்கும். அதெல்லாம் பார்த்தோம்னா ஒவ்வொரு ஸ்லோகமும் ரொம்ப அற்புதமா இருக்கும். அந்த சிவபெருமானே இவங்க தபஸ் பண்ணதே பஞ்சாக்னி, நாலு பக்கமும் நெருப்பை மூட்டிட்டு மேல சூரியன் இருந்துட்டு அப்படியே உடம்பெல்லாம் தகிக்கும், அது நடுவுல இருந்துட்டு தபஸ் பண்ணுவோம். இப்படி எல்லாம் என்னத்துக்குமா நீ தபஸ் பண்ற அப்படின்னு கேட்பான். என்னுடைய பர்தாவா இருக்கிற அந்த சிவபெருமான அடையணும்ன்றதுக்காகதான் இந்த தபஸ் பண்றேன்னா. அப்ப சிவபெருமான் தன்ன அந்த என்னமா சிவன் என்ன பெரிய விசேஷமா இருந்தா யானை தோல்ல போத்துன்னு இருக்கான், எப்ப பார்த்தாலும் வந்து ஸ்மசானத்துல அல்லாடின்னு இருக்கவன், அவனை போய் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றேன், அவனுக்காகவா இவ்வளவு பிராணம் விடணும் அப்படின்னு எல்லாம் கொஞ்சம் நிந்திக்கிற மாதிரி சொல்லிட்டு இவ சிவபெருமான ஸ்தோத்திரமா பண்றதெல்லாம் அதுல காளிதாசன் அஞ்சாவது சக்கரத்துல, குமாரசம்பவம் அஞ்சாவது சக்கரத்துல ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அதெல்லாம் வந்து. இப்ப இது கணவனுக்காக பெண்கள் பதிவர்த்தையாக இருக்கிற பெண்கள்லாம் எத்தனையோ கஷ்டங்களை பொறுத்துக்கிறாங்க. இந்த காலத்துல கூட கணவனுக்காக பசங்களுக்காக பெண்கள்லாம் எவ்வளவு தியாகம் பண்றான். அவளெல்லாம் கூட நம்ம விசேஷமா தான் நம்ம ஒத்துக்கணும். தேச விதேசங்கள்ல போய் கணவன் சம்பாதிக்கிறான், அதுக்காக அவளை விட்டுட்டு இங்க இருந்துட்டு இருக்கா. பசங்களுக்காக பசங்க வாசிப்பு, பசங்களை நன்னா கொண்டு வரணும்ன்றதுக்காக கணவனை பிரிந்து அவ பெண்கள்லாம் தியாகம் பண்ணிட்டு அந்த தன்னுடைய வாழ்க்கையே தியாகம் பண்றான். தியாகம் பண்ணிட்டு பசங்களுக்காக இருந்துட்டு இருக்கா. அவ பர்த்தா எங்கேயோ மிலிட்டரியில இருந்துட்டு இருக்கான், எங்கேயோ ஒரு மூணு மூணு வருஷத்துக்கு ஒவ்வொரு ஊருக்கா டிரான்ஸ்பரபிள் ஜாப்ல இருந்துட்டு இருக்கான் அப்படின்னா அதுக்கப்புறம் பசங்களை என்ன பண்ண முடியும்? எங்கேயானா ஒரு இடத்துல இருந்து பசங்களை நல்ல வாசிப்பு சொல்லி வைக்கணும், பசங்களை முன்னேற்றணுன்றதுக்காக தியாகம் பண்ற பெண்மணிகள் இந்த காலத்திலயும் இருந்துட்டு இருக்கா இல்லைன்னா சொல்லி சொல்லல. இப்ப பெண்களுக்கு இதெல்லாம் நேரிடக்கூடிய ஒரு விஷயங்கள் தான். ஒரு சில சமயங்கள்ல நாம எல்லாருமே விரும்புற அளவுன்னு தான் தனியா இருக்கணும்னு ஆசைப்படுற அளவு, எந்த பொண்ணாவது கணவனை விட்டு பிரிஞ்சு இருக்கணும்னு யாரானா ஆசைப்படுவாளா? பதிவிரதையா இருக்கிற பெண்கள் ஆசைப்பட மாட்டார். கணவனோட வாழணும் வாழணும்னு தான் ஆசைப்படுவா. அது என்ன பண்ண முடியும்? தெய்வாது சில சில பேருக்கு சில சில சமயங்கள்ல சில நிலைகள் ஏற்படுறது. பதிவிரதையா இருக்கிறவ என்ன பண்ணுவா அப்படின்னா இந்த கஷ்டங்களை பொருட்படுத்தாமல் அவ அதை தாங்கிக்கிற ஒரு நிலையில இருந்துட்டு இருப்பா. ஆகையாலதான் ரெண்டு திருஷ்டாந்தம் சொல்லி சொல்ற இந்த இடத்துல. ஒரு இடத்துல அந்த இந்திராணி பட்ட கஷ்டத்தை சொல்லி சொல்ற, கணவன் எங்க இருக்கான்னு தெரியாத ஒரு நிலையில கணவனுக்கு ஏற்பட்ட அவமானம் தனக்கே ஏற்பட்ட அவமானமாக நினைச்சுண்டு கணவனை அவமானப்படுத்தினவனாக இருக்கக்கூடிய தகப்பனாருடைய சம்பந்தத்தோடு இருக்கிற பேரே கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த சரீரத்தையே தியாகம் பண்ணி அந்த உமாதேவி அச்சல தனையா பார்வதி பர்வத பர்வத்தினுடைய பெண்ணாக இருக்கிற பார்வதி எப்படி பொறுமையாக இருந்தாளோ அதெல்லாம் நீ மனசுல நினைச்சுக்கோமா என்று சொல்ற. இதுகாட்டிலும் ஒருத்தர் கதறமாட்டார். எனக்காசமா மே எனக்கு கதமபி ரட்ச ஆத்மானம் ரட்ச எப்படியோ ஒரு பிரகாரத்துல நீ கட்டணம் படுவ இருந்தா கூட நான் சீக்கிரமே உன்னோட சேர போறேன். நானே உன்னோட என்னால இருக்க முடியாது, எனக்காக உன்னுடைய பிராணன்னு நீ ரட்சிச்சுக்கோமா, கட்சாத்மானம் கதமபி சுபே ஜீவிதாலம்பனம் மே. இது இந்த இடத்துல ஒரு வார்த்தை சுபேன்னு ஒரு வார்த்தையை சொல்லி சொல்ற. உனக்கு எல்லாம் தெரியும் மூல்யமா, மீதி பேர் மாதிரி இல்ல நீ, நீ சுபே அப்படின்னு சொல்றதுனால ஒரு அவசரப்பட்டு ஒரு காரியம் பண்றவன்ல. அசங்கோச்சித கல்யாண சேல இவ்வளவு அவ்வளவுன்னு இருக்கலாக்க, சுபாநிமித்தானி சுபானி பேஜரேன்னு அந்த மகர்ஷியே சொல்லி சொல்ற. ஒரு இவளுடைய துரவஸ்தையில கூட ஒரு சுப நிமித்தம் இருக்கு அவளுக்கு. ஆகையால நீ இந்த துக்கத்தை தாங்கிக்க முடியாத இருக்கிறதுனால உன்னுடைய நிலையை நிந்திச்சியானா கூட நீ யாருன்றத கொஞ்சம் நினைச்சுப்பாரு. நீ யாருன்னு நீ எந்த சமயத்திலயும் நீ கஷ்டப்படாத. ஆகையால எனக்காக உன்னுடைய பிராணனை ரட்சணம் பண்ணிக்கோ என்பதாக சொல்லி சொல்ற. ஐஸ்வர்ய ரத்னானாம் தன ரத்னானாம் பிரத்யமித்ரேஷு வந்ததாம் திருஷ்டாகி புனராவிருத்தி ஜீவிதாம் இது நஸ்ருதம். அதாவது என்னை திரும்பி, அதாவது மறுபடியும் மத் பிராப்தின்றது இருக்க, அது வந்து அதுதான் உனக்கு ஒன்ன பொறுத்த வரைக்கும் ஐஸ்வர்யம். அந்த ஐஸ்வர்யம் உனக்கு வரப்போறது மறுபடியும், அதை நினைச்சிருந்து நீ ஜீவித்தோடு இருக்கு. மாருதோ தேவி சோகேன மாபூத்தே மனசோபயம் சசீவ பத்யா சக்கரேனா பத்ரா நாதவதி ஹியசி. அந்த இடத்துல வரைச்சே சசி திருஷ்டாந்தத்தை சொல்லிருக்க, ஹனுமான் சொல்லி திருஷ்டாந்தம் சொல்லி சொல்ற. ஹனுமான் என்ன சொல்லி சொல்ற, மாருதோ தேவி சோகேன மாபூத்தே மனசோ பயம். அம்மா சீதா நீ அழாத, நீ அழுதேனா எனக்கு அழுக வருதுன்றேன். ஹனுமான் நீ அழாத, ஏன் அழாதன்னு சொல்லி சொன்ன, என்ன பண்ண இவ்வளவு கஷ்டத்துல இருக்கேன், நான் அழாத நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சீதா பிராட்டி கேட்டா அவர் சொல்றாடா, சசீவ பத்தியா சக்கரேனா பத்ரான் அசபதி சீசு. ஒரு காலத்துல சசி கூட கஷ்டப்பட்டா, இந்திராணி கூட கஷ்டப்பட்டா, அவ அநாச இல்ல நாச வச்சு. ஆனா இந்திரன் வந்து ஒரு காலத்துல இந்த நகுஷனையும் போக்கடிச்சுட்டு இந்திரனோட சேர்ந்த மாதிரி உன்னுடைய நாசனாக இருக்கிற ராமன் உன்னை அழைச்சிட்டு போக போறேன். ஆகையால நீ கஷ்டப்படாதேன்னு சொல்லி ஆஸ்வாசப்படுத்துறேன். ஆகையால ஆத்ம ரக்ஷணம்ன்றது இருக்க எல்லாத்த காட்டிலும் விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆத்மானம் சர்வதா ரக்ஷோ தாரைரபி தனைரபி. அதாவது பணம் காசெல்லாம் போனா கூட போயிட்டு போட்டோம், ஆத்மாவை ரட்சணம் பண்ணணும்னு சொல்லிருக்கு. ஆகையால நீ எந்த ஒரு சன்னிவேசத்திலயும் ஆத்மாவை விவரிச்சுடும். எனக்கேனா பிபாயேன மிருதுனா தாருணேனவா உத்தரே தீனமாத்மானம் சமர்த்தோ தர்மமாச்சரேதே ஆத்மார்த்தே சந்ததி ராஜ்யம் ரத்னம் தனானுஜ அப்படி சர்வஸ்வம் உத்ருஜ ரக்ஷேத் ஆத்மானம் ஆத்மனான்னு எல்லாத்தையும் விட்டுட்டான் கூட ஆத்மாவை ரட்சணம் பண்ணணும். தனம் போனா போட்டோம், ராஜ்யம் போனா போட்டோம், எல்லாம் போனா கூட பரவாயில்ல என்ன சொல்லி சொல்ற. ஆகையால இப்ப உன்னுடைய ஆத்ம தாரணம்ன்றது உன்னுடைய சுகத்துக்கு மாத்திரம் இல்ல, என்னுடைய சுகத்துக்காகவும். நீ இல்லாத நான் இருக்க முடியாது. ஆகையால மே ஜீவிதாலம்பனம் என்னுடைய ஜீவிதசிய பிராணனசிய ஆலம்பனம். நான் பொழைச்சு இருக்கணும்னாக்க நீ பொழைச்சு இருந்தாதான் நான் பழைய. என்ன வார்த்தை இருப்பா, பத்யுச்சந்தாத்வியசனமபி ஸ்லாகனீஜம் வதூனாம் பத்யுச்சந்தாத். சரி உமகோசரம் நான் ஜீவிக்கணுமாண்ணா, நான் கஷ்டப்படணுமாண்ணா, இப்படி ஒரு பெண் கேட்கலாம் இல்லையோ. எனக்காக நான் உனக்கு எனக்கு சந்தோஷம் வரும், அதுக்காக நான் இன்னொரு ஜீவிச்சிருக்கணும்னா சொன்னா பரவாயில்ல. நீ இல்லாத என்னால வாழ முடியாது, நான் வாழ்வதற்காக நீ இருக்கணும்னு சொல்லி சொல்றாரு. இதுல என்ன லாஜிக் இருக்கு அப்படின்னா, அதுதான் பத்யுச்சந்தான வியதனமபி ஸ்லாகனீயம் வதூனாம். கணவனுடைய மனோரதார்த்தமாக துக்கமே கூட சில சில துக்கங்கள், பெண்கள் அனுபவிக்கிற துக்கங்கள்லாம் கூட ஸ்லாகனியம் கொண்டாட தகுந்ததாக இருக்கிறது என்பதாக சொல்லி சொல்றார். கணவன் என்ன பண்றான், தேச விதேசத்துல போய் எங்கெங்கயோ ஒரு ஊரா போய் அவன் சம்பாதிக்கிற ஒரு நிலை இருந்துருக்கு. இவ்வளவு நிறைய வாசவள் தான், எல்லாம் பண்ணவள் தான், அதுக்காக இவள் என்ன பண்றா, இவ தியாகம் பண்ணிட்டு இவ வேலைக்கு போறதெல்லாம் விட்டுட்டு ஆத்துல குழந்தைய பாத்துக்கிறார். பத்து சந்தாந்து வியசனம் அபி ஸ்லாகனியம், அந்த கணவனுடைய எண்ணத்திற்காக சில பெண்கள் ஏற்றுக்கொள்கிற துக்கம் கூட கொண்டாட தகுந்ததாக, எல்லாரும் அதையும் போற்ற தகுந்ததாக இருக்கு. எல்லாரும் என்ன சொல்லுவா அப்படின்னு கேட்டா, இதும் இப்படி பாத்துட்டா, இந்த குழந்தைகள்லாம் இவ பாத்துட்டா என்ன சொல்லி சொல்லுவா, சார் நங்கநல்லூர்ல ஜெயலட்சுமி மாமா இன்னொரு மாமியார் சார், வாக்குல திருவாய் மொழி இது சொல்லியிருந்த அகவத் விஷயம் சொல்லியிருந்த கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு வருஷம் சொல்லிருப்பான். அந்த மாமாவும் இருப்பார், அந்த மாமியை சில சமயத்துல படபடப்பா பேசுவா, என்ன மனசுல படுறதோ மனசுல படுறதுல பேசுவா. அவர் டிஃபென்ஸ்லயோ எங்கேயோ அக்கௌண்ட்ஸ்ல இருந்து எப்பயோ வருஷத்துக்கு ஒரு மாசம் ரெண்டு மாசம் தான் வருவேன், மீதி போதெல்லாம் பசங்களை எல்லாம் இந்த மாமி தான் ரட்சணம் பண்ணிட்டு அதான் பண்ணிட்டு இருப்பா. அப்ப அந்த மாமி அவர் எதிரையே சொல்லுவார், மாமி இந்த ஆண் கட்டிட்டு இந்த ஆண் எல்லாம் புதுசா ஆண் கட்டி கஷ்டப்பட்டு ஒவ்வொன்னையும் பார்த்து பார்த்து இந்த பசங்களை எல்லாம் பார்த்துட்டு ஆண் கட்டின்ட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பா. அங்கிருந்து இவர் வருவேன், வந்த உடனே என்ன சொல்லுவார் அப்படின்னா, இப்படி கட்டிருக்கியா அப்படின்னு ஒரு தோஷம் தான் அவருக்கு தெரியுமே தவிர நல்லதெல்லாம் தெரியாது. இப்படி பண்ணிருக்கியா அப்படி பண்ணிருக்கேன்னு வந்த உடனே தோஷத்தை சொல்லுவேன், நான் இவ்வளவு கஷ்டப்பட்டது முழுக்க ஒரே சமயத்துல இது இப்படி பண்ணிருக்கேன், நீ பசங்களையும் பார்த்துட்டு ஆமும் கட்டி இவ்வளவு நன்னா பண்ணிருக்கேன்னு கொண்டாடுவேன்னு நான் நினைச்சிட்டு வந்தேன்னாக்க வரச்ச இப்படி ஆ வீடு கட்டுறது அப்படின்னு சொன்னாக்க, அந்த காலத்துல இப்ப என்ன வீடியோவா இருக்கும், அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, அப்பப்ப ஏதோ லெட்டர் போடுறது இது பண்றது தானே உண்டே தவிர அதுவே கூட மிலிட்டரியில இருக்கவங்க லெட்டர் எல்லாம் போய் சேராது, ஆகையால இதுல என்ன பண்ண முடியும், இது பண்ணிருக்கேன்னு இந்த மாதிரி பண்ணுவேறுவார் அப்படின்னா, அப்படி இருந்தாலும் கூட நான் அந்த பசங்களை ரட்சணம் பண்றது இருக்க எல்லாரும் என்ன நல்ல பேராதான் சொல்லியிருந்தா, நான் தியாகம் பண்ணி பசங்களை நல்லா ரட்சணம் பண்ண அவளை முன்னு கொண்டு வந்திருந்தா எல்லாரும் என்ன சொன்னா அப்படின்னு. இப்போ இந்த பெண்களை பொறுத்த வரைக்கும் சில சில சிரமங்களை பட்டா கூட, அந்த கணவனுக்காக சில சிரமம் பட்டா கூட அதுவும் கொண்டாட தகுந்ததுதான். ஆகையில எனக்காக நீ ஜீவிதத்துல உயிரோடு இருக்கிறது உனக்கு சிரமமாக இருந்தாலும் கூட ராமர் வந்து எப்படியானா மீட்டும் போவேன்ற ஒரு எண்ணத்தினாலையும், நான் இல்லாத ராமர் இருக்க முடியாதுன்ற அதுக்காகவாவது நீ ஜீவிச்சு இருக்கணுமா என்று ராமர் இந்த ஸ்லோகம் மூலமாக சொல்றார். இது அற்புதமான ஸ்லோகம், இது எல்லா நாளுக்கும் பொருந்தும். இந்த பெண்கள் எப்படி நடந்துக்கணும்ன்றதுக்கு அந்த ராமருக்கும் சீதைக்கும் மாத்திரம் இல்ல, இன்னைக்கு கல்யாணம் பண்ணிக்கிறவா நாளைக்கு கல்யாணம் பண்ணிக்கிறவாளுக்கும் இது பொருந்தும். அப்படி ஒரு விஷயத்த சுவாமி தேசிகன் அற்புதமா சொல்லிருக்கார். இங்க அந்த சீதா பிராட்டியினுடைய அனுகிரகத்தை ராமரே விரும்புற மாதிரி அந்த திவ்ய தம்பதிகளுடைய அனுகிரகத்தை நாம எல்லாரும் பெறணும்னு பிரார்த்திச்சிருந்து இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். சச்சாக்லேசம் வசன சமயே தாதிருஷம் சிந்தயத்வா ஸ்மிருத்வா தேவீம் அகலதனயாம் விப்ரயுக்தாஹம் சிவேன ரக்ஷாத்மானம் கதமபி சுபே ஜீவிதாலம்பனம் மே பத்யுச்சந்தாசி வ்யதனமபி ஸ்லாகனீயம் வதூனாம். கவிதாத்மிகசிம்ஹாய கல்யாண குணசாதினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.